शिवशक्त्यायुक्तो यदि भवति शक्त प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहर विरिञ्चादिभिरवि प्रणन्तुम् स्तोतुम् वा कथमकृतपुण्यः प्रभवदि जननी जननी जगमी अहमी जननी जननी जगमी अहमी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमी अगमी जननी जननी जननी जननी மழுவும் சிறு கூந்திரையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனில் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி ஜனனி ஜகமே ஜகமே ஜகதாரணி பரிபூரணி அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தொழும் பூங்கழலே மலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே ஜனனி ஜகமே அகமே ஜகதாரணி பரிபூரணி சக்தி பீட்டமுன்னே జగమే అగమే.